நெஞ்சோடு கலந்து விடே நிலவே நிலவே இந்த விண்ணோடு கலந்து விடே காதல் இருந்தால் எந்த கண்ணோடு கலந்து விடே காலம் தடுத்தால் என்னை மண்ணோடு கலந்து விடே உயிரே உயிரே வந்து என்னோடு கலந்து விடு நினைவே நினைவே எந்த நெஞ்சோடு கலந்து விடு காற்று வரும் பாதை பார்த்து உயிர் தாங்கி நான் இருப்பேன் மலர் கொண்ட பெண்மை வாராமல் போனார் மலை மீது தீ குளிப்பேன் என் உயிர் போகும் போனாலும் துயர் இல்லை கண்ணே அதற்காக பாடினேன் வரும் எதிர்காலம் பாடும் பெண்ணே அதற்காகத்தான் பாடினே முதலா முடிவா அருண் கையில் கொடுத்து விட்டேன் உயிரே உயிரே இன்று உன்னோடு கலந்து கண்ணோடு கலந்து விடு காலம் தடுத்தால் என்னை மண்ணோடு கலந்து விடு உயிரே வந்து என்னோடு கலந்து விடு நினைவே நினைவே எந்த நெஞ்சோடு கலந்து விடு வந்து என்னோடு கலந்து நெஞ்சோடு கலந்து விடு. நிலவே நிலவே இந்த விண்ணோடு கலந்து விடு.